ஒன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னமும் அலை போல நின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னமும் உயிராக மின்னும் உள்ளி வரும் வெள்ளி நில உள்ளி வரும் வெள்ளி நில துவண்டு விழும் கொடியடையா துவண்டு விழும் கொடியடையா விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்ல என்றே கண்டே வந்தே பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை என் விழியில் நீ இருந்த என் விழியில் நீ இருந்த உன் வடிவில் நான் இருந்தேன் உன் வடிவில் நான் இருந்தேன் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை என்றேன் கண்டேன் வந்தேன் பொன் ஒன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்லவே